சஞ்சீவ் வணக்கம். நம்முடைய வேளாண்மை முறை, தமிழர் வேளாண்மை முறையில் மல்பெரி வளர்க்க முடியுமா அது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எந்த பயிராக இருந்தாலும் நம்முடைய வேளாண்மை முறை மூலம் வளர்க்க முடியும். அப்படி இந்த முறையில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எந்தவித சிரமமும் பயிர் செய்கிறவனுக்கு இருக்கக்கூடாது. இயற்கையை சார்ந்து நின்று இயற்கையை தன்னுடையதாக்கி கொண்டு இயற்கையை மேலும் மேலும் வலுப்படுத்தி அதை கொண்டு தன்னை வலுப்படுத்தி கொண்டு, அல்லது இயற்கை சரியில்லாமல் இருந்தால் அதை சரி செய்து கொண்டு தன்னை அதனுள் நிலைநிறுத்தி கொண்டு இயற்கையை வாழ்வித்து அந்த இயற்கையிலேயே தானும் நின்று வாழுகின்ற மாதிரியான ஒரு அமைப்பை செய்து அதன் மூலம் இயற்கையையும் பாதுகாத்து தன்னையும் பாதுகாத்து கொண்ட ஒரு வேளாண்மை முறைக்கு பெயர் தமிழர் வேளாண்மை. அந்த முறையை செய்தவன் தமிழ் உழவன். சரியா? அப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மல்பெரி செடியை இப்போ நீங்கள் எவ்வளவுக்கு அவ்வளோ உழைப்பு செலவு பண்ணி, எவ்வளவுக்கு அவ்வளோ நீர் செலவு பண்ணி, எப்படி களை எடுத்து என்னெல்லாம் பண்ணுறீங்களோ, அதுக்கு நேர் மாறாக தமிழர் வேளாண்மை முறையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயிரை நேரடியாக பயிரை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறதில்ல. நவீன கால வேளாண்மைக்கும் தமிழருடைய வேளாண்மைக்கும் என்ன வேறுபாடுன்னா, இவங்க பயிரை கவனிக்கிறது மட்டுமே நோக்கம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பயிருக்கு பூச்சி மருந்து அடிப்பாங்க, பயிர் வளரணுங்கிறதுக்காக உரம் வைப்பாங்க, பயிரோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழலை பார்ப்பாங்க, கவாத்து பண்ணுறதுனா பண்ணுவாங்க. இப்போ பயிருக்கு பயிர்மான இடைவெளி, ஒவ்வொரு நாளும் நீர் பாய்ச்சுதல், ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய முழு கண்காணிப்புலேயே அது வாழ்ந்துட்டுருக்கும் அந்த பயிர். தமிழர் வேளாண்மையில் நடவு வைப்போம், அவ்வளவுதான். அப்போ அது எப்படி வாழாதா அப்படின்னா, அது தன்னைத்தானே சார்ந்து கொள்ளும். அதற்கு தகுந்த மாதிரி இவன் ஒட்டு மொத்தமாக மண்ணை வடிவமைப்பான், காலத்தை வடிவமைப்பான், அதனுடைய இருப்பிடத்தை வடிவமைப்பான். அது இயற்கையை சார்ந்து நின்று வாழறது மாதிரி அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு தமிழர் வேளாண்மை. ஆனால் நவீன கால வேளாண்மை என்ன செய்யுதுன்னா, பயிர்களை மட்டுமே வடிவமைக்கிற வேலை பண்ணுது. பயிரை பூக்கிறதுக்காக ஒரு வேலை செய்யறது, பயிரை பிஞ்சு பிடிக்கிறதுக்காக ஒரு வேலை செய்யறது, பயிரை பழுக்க வைக்கிறதுக்காக ஒரு வேலை செய்யறது, அல்லது அதை மன்னிக்கிறோம், காய்களை கொண்டு வந்து பழுக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்கிறது. இப்படி விதைப்பு முதல் அறுவடை வரை, அறுவடைக்கு பிறகு பயன்பாட்டுக்கு வரும் வரையில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே, அதையே வேலையாக செஞ்சு கொடுத்துட்ருக்கிறதே நவீன வளர்மை. தமிழர் வளர்மை அப்படி இல்லை. விதை வச்சா அடுத்தது காய் பறிக்கணும், பழம் பறிக்கணும், அவ்வளோதான். பழுக்கிற வேலையை கூட மரங்களையே செய்ய வச்சான் தமிழ் உழவன். அதை பாதுகாக்கிற வேலையை காலத்துக்கிட்டையும் அந்த மரங்கள்கிட்டையும் ஒப்படைச்சான். மாமரம் கோடையில் தானாகவே காய்க்கும், தானாக தான் பழுக்கும். மாமரத்துக்கு கோடை காலம் தான். அப்போ தான் ஏன்னு கேட்டால், பூமியில் நீரெத்து போகிற நாளில் தான் அதுக்கு அந்த ஹார்மோன்ஸே சுரக்கும். ஆலமரம் சித்திரை மாதத்தில் தான் துளிர் விடும். அவ்வளோ வெயில் வந்த பிறகுதான் அதுக்கு உடம்புல அந்த ரசமே ஊறும். அவ்வளோ வெயிலையும் அவ்வளோ வெப்பத்தையும் வாங்கின பிறகு தான் அதுக்கு அந்த துளிர்க்குங்கிற அந்த உணர்வே சுரக்கும். அது உடம்புல அந்த என்சைம்லாம் சுரக்கும். அந்த நாளில் துளிக்கிறது தான் வந்து தொல்லையே இல்லாமல் இருக்கும். அது மாதிரி மாம்பழம் மழைக்காலங்களில் பழுத்துனா எவ்வளோ பழம் வீணாக போகும்னு நினச்சி பாருங்கள். பலாப்பழமும் மாம்பழமும் பெரும்பாலான பழங்கள் எல்லாமே கோடையில் பழுக்கிறதுக்கு அதுதான் காரணம். அடிப்படையில் தாவர அறிவு, தாவரங்களுக்கென்று இயல்பாக உள்ள இருக்கின்ற அறிவு, அது இயற்கை அறிவுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அறிவுகளை பயன்படுத்தி வேளாண்மை செஞ்ச வேளாண்மை தமிழர் வேளாண்மை. அந்த முறைப்படி, தமிழர் வேளாண்மை முறைப்படி மல்பெரி வந்து உண்மையில் மரம், மல்பெரி செடி கிடையாது. ஒரு மரப்பயிரை தான் நம்ம செடியாகவே வச்சு வெட்டுறதுக்காகவே அதை ஒரு அளவுக்கு மேலே போக விடாமல் வெட்டி வெட்டி பண்ணுறோம். உதாரணமாக ஒரு ஏக்கரில் ஒரு 5 அல்லது 6 மரம் இருந்தாலே மாமரம் மிகப்பெரிய அளவில் கொட்டை போட்டு, பாரம்பரிய ரக மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மரங்களாக இருக்கும். மரங்கள் மேலே, கிளைகள் மேலே ஏறி நின்று அதுக்கப்புறம் நீண்ட அலக்குகள் வழியாக தான் படிப்பாங்களே பழங்களை. அந்த மாதிரி மரங்களை இப்போ நம்ம செடி வகையைக்கு கொண்டு வரோம். மான் செடின்னு ஒரு ஆள் மட்டத்துக்கும் கீழாகவே உள்ள செடிகள் உற்பத்தி பண்ணி அதுக்கு மேலே கிளைகள் போகாமல் அதையெல்லாம் வெட்டி விட்டு ஏக்கருக்கு 800 செடி, 900 செடின்னு செடி வச்சு காய் பறிக்கிறோம். இது அதனுடைய அடிப்படை சுதந்திர தன்மையே இல்லாமல் அதை முற்றிலுமாக மாத்திர முறை. இது பிராய்லர் கோழி வளர்க்கும்போது பிராய்லர் கோழி குஞ்சு பொறிக்கிறதுலேருந்து திருப்பி அது விற்பனைக்கு போகிற வரைக்கும் வளர்க்குறவனே எல்லா வகையிலையும் அதுக்காகவே உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நாட்டுக்கோழி வளர்க்குறவனுக்கு தமிழர் வேளாண்மை முறைப்படி தமிழர் முறைப்படி கோழி வளர்க்குறவனுக்கு எந்த வேலையுமே இல்லை. கோழி அதுவே குஞ்சு பொறிக்கும், அதுவே சாவல் சேர்ந்துடும், அதுவே முட்டையை அடக்காத்துக்கும், அதுவே குஞ்சு பொறிச்சிக்கும், அதுவே குஞ்சியை மேய கற்றுக் கொடுக்கும், குஞ்சுக்கு என்ன மாதிரி உணவு வேணும்னு அதுக்கே தெரியும், குஞ்சுக்காக அந்த உணவுக்காக அது இயற்கையிலேயே கிடைக்கிற உணவுகளை கொடுத்து அதை வளர்த்துக்கும், பருந்துகிட்டேருந்து காப்பாற்ற தெரியும், பருந்துகள்கிட்டருந்து எப்படி தப்பிக்கணும்னு அந்த குஞ்சுக்கு சொல்லிக் கொடுக்கும். கடைசியில் குஞ்சுகள் பெருசாக போன பிறகு சுதந்திரமாக அது வளர்த்து அதுவோல தனக்குத்தானே உணவு தேடிக்க பழக்கி விட்டுட்டு கோழி தனியாக பிரிஞ்சிடும். தமிழ் கோழி வளர்க்குறவனுக்கு, தமிழர் முறையில் கோழி வளர்க்குறவனுக்கு கோழியை பிடிச்சி திங்கிறது ஒன்று மட்டும்தான் வேலை, அவனுக்கு எந்த செலவுமே இருக்காது. நவீன முறையில் கோழி வளர்க்குறவனுக்கு கோழி விற்று முடிக்கும்போது அந்த கோழிக்கான அந்த விற்று முடிக்கிற பண வருவாய் வருது பாருங்கள், அதில் 80% 90% கோழியே சாப்பிட்ருக்கும். ரெண்டாவது இவன் வாழ்நாள் பொறுவதும் எந்த சுதந்திரமுமே இல்லாமல் அதுக்காகவே இவன் உழைக்க வேண்டியிருக்கும். அந்த கோழிகளுக்காகவே இவனுடைய வாழ்நாள் பூரா கோழிகளுடையதாக இருக்கும். தமிழர் முறையில் கோழி வளர்க்குறவனுக்கு வாழ்நாள் தனியாக இருக்கும், அவன் சுதந்திரமானவனாக இருப்பான், அவனுக்கு எப்போ வேணாலும் கோழி இலவசமாகவே கிடைக்கும் கிட்டத்தட்ட. இப்படிப்பட்ட முறை தான் தமிழர் வேளாண்மை முறை. சரியா, அந்த மாதிரி நம்முடைய வேளாண்மை முறையில் இவ்வளவு நெருக்கமான கன்றுகள் இல்லை. அதே போல் நீர்ப்பாய்ச்சிதல்ங்கிறது மிக குறைவாக இருக்கும். அந்த முறையை வந்து நம்ம தனியாக தனிப்பட ஒரு மாதிரி பண்ணையை வடிவமைச்சு தான் நம்ம செஞ்சு காமிக்க முடியும். சரியா, அதற்கான ஒரு திட்டமிடல் இருந்ததுன்னா நம்ம செஞ்சு அதை சாத்தியப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.